பாட்டி இருந்தாளாம் பூதத்தை பார்த்து பயந்தாளாம் டட்டா டட்டா டட்டா டட்டா பொம்பள ஒருத்தி இருந்தாளாம் பூதத்தை பார்த்து பயந்தாளாம் ஆம்பள ஒருத்தன் இருந்தானாம் அவளுக்கு துணையா நடந்தானா சொடிஜா சொடிஜா சொடிஜா சொன்னவா சொன்னவா சொன்னவா சொடிஜா சொடிஜா சொடிஜா சொன்னவா சொன்னவா சொன்னவா பல பல பல பல பல தூக்கமில்லையே அப்பா என்றாளா நான் இருக்கிறேன் அச்சமின் அடி அன்றே என்றாளா அடி ஆத்தா மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா தாக்கர தாக்கர தாக்கர அவ தக்கு நக்க தக்கு நக்க தக்கு நக்க பல பல பல பல பல இருந்தாளாம் பூதத்தை பார்த்து பயந்தானாம் ஆம்பள ஒருத்தி இருந்தானாம் அவளுக்கு துணையா நடந்தானா கருந்துதான் அப்பாடி என்றாடா அத்தமவன் தான் அணைச்சிக்கிட்டான் அம்மாடி என்றானா அடி ஆத்தா மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா தாக்கர தாக்கர தாக்கர அவ தக்கு நக்க தக்கு நக்க தக்கு நக்க பல பல பல பல பல பார்த்து பயந்தாராம் ஆம்பள ஒருத்தன் இருந்தாராம் அவளுக்கு துணையா நடந்தானா சொன்னவா சொன்னவா சொன்னவா சொன்னவா சொன்னவா சொன்னவா சொன்னவா